हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेमा सनो नेदिष्ठा हवनानि जोषते विश्वसंभो अवसे साधुकर्मा यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितुर्त्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्दुसुम्मम् शरणम् प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्कितवामभागम् लक्ष्मीन्दुसुम्मम् शरणम् प्रपद्ये देवादिनाथकमलाप्रदनेशपूर्वाम् दीप्तान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोप्त्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये எல்லாருக்கும் பகவான் ஆழ்வார் ஆச்சாரியர் அனுகிரகத்தினால தீபாவளி சுபாகாங்க்ஷா நல்வாழ்த்துக்களோடு இன்றைய அற்புதமான ஆழ்வார்கள் அனுபவத்திலே சுவாமி தொண்டரடி பொடியாழ்வார் அனுபவிச்சதான பாசுரங்கள் திருமாலையிலே நாம் அனுபவிச்சுருக்கோம். அந்த கிரமத்திலே திருமாலையில சில பாசுரங்களை தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய அனுபவமான இந்த விஷயத்தை இன்றைய தினம் எல்லோரும் வந்திருக்கோங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் பவித்ரோத்சவம் பிசுமனுடைய சன்னதியில் அது பூர்ணாவதி முடிஞ்சு கரெக்டாக 8:30 இங்கே ஆரம்பிக்கணும்னு வந்தாச்சு. எல்லாருக்கும் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியின் அனுகிரகம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் எப்பொழுதும் கிடைத்து சகல சௌபாகியம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கள் கத்தி நம்மேய்த்த கழலினைக்கு உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அழகாக திருமாலையினுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய தினமும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்ததான திருமாலியினுடைய கடைசி ஒரு 10 பாசுரங்களில் இருக்கும்படியான சாரார்த்தங்களை யதாமதி ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலேயும் எம்பெருமான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அனுகிரகத்தினாலே யதாமதி விஜயாபனம் பண்ணிக்கொள்றேன். அதாவது பகவானுடைய ஆச்சரியமான அனுபவத்திலே வரைச்சு ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மான் அரங்கமா நகருளானே. ஆச்சரியமான பாசுரம் திருமாலையில ஒரு ஒரு பாசுரங்களும் ரொம்ப அற்புதமானது. அதுல நாம் பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய அனுபவத்துல ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்க தவத்துளாறு தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில்லேன் உவற்ற நீர் போல என்ற உத்தவர் கொன்றுமல்லேன் துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவற்றமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. இந்த பாசுரத்திலே தவத்துளார் தம்மில் அல்லேன் சுவாமி நம்மாழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன் அரவிணனை அம்மானே என்பதாக சேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்பதாக நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று சொன்னர். யாகங்கள் பண்ணினால் அந்த யாகத்தினுடைய பலனாக, அதாவது யாகம் பண்ணினால் அவளுக்கு பிரம்மண சாயுஜ்யகும் சலோகதாயந்தி என்பதாக பிரம்மண சாயுஜ்யம் என்று சொல்லப்படும்படியான உயர்ந்ததான பிரம்மானுபவம் ஏற்படும் என்று ஸ்ருதியிலே சொல்லப்பட்டது. நோற்ற நோன்பிலேன் நோன்பு என்று சொன்னால் இங்கு யாகம் பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞா சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞ பிதயஜோ பூதயஜோ மனுஷயஜோ பிரம்ம யஜ்ஞ இது என்று பஞ்ச மகா யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு.

தனம் படைத்தாரின் அல்லேன். பகவான் நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கான். அந்த ஐஸ்வர்யத்துல பகவத் பாகவத ஆச்சாரியனுக்கு ஏதாவது பண்ணினோமா? இந்த திரவியத்தை சுபவுரயமாக எதுவுமே செலவழிக்கல, யாருக்கும் நல்லவாளுக்கும் கொடுக்கல. இப்படிப்பட்டதான தவத்துளாறு தம்மில் அல்லேன், தனம் படைத்தாரின் அல்லேன், உவற்ற நீர் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். உவத்து நீர் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். யாராவது உத்தமனா இருக்கோ பாகவதாளுக்கோ எதுவும் அல்ல. துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன், அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே, ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரல் அணையமே, நீ கண்ணனே உன்னை காணும் மார்க்கமுன் அறியமாட்டா மனுஷரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்தி நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. ரொம்ப ஆச்சரியமான பாசலம். இந்த ஒவ்வொரு பாசுரங்களை சொல்லிட்டு போனா மூர்க்கனேன் மூர்க்கனேன், அதாவது மூர்க்கன் என்று சொன்னால் எல்லா திரிகரணமும் இருக்கு, அந்த திரிகரண சுத்தியும் பகவத் விஷயத்துல ஈடுபடணும், இந்த திரிகரணமும் வேற விஷயத்துல ஈடுபட்டால் மூர்க்கன் என்று சொல்றார். அதனால மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழல் ஆறில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன். ஆனா ஐயனே ஐயனே, இந்த பரமாத்மாவான எம்பெருமானே அரங்கனே, திருவரங்க கஷேத்திரத்தில உபய விபூதி லோகத்தில சிவைகுண்ட சதிருஷமான ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில உபய காவேரி மத்தியிலே படுத்திருக்க முடியான ஐயனே அரங்கனே, உன் அருளென்றும் ஆசிதன்னால் பொய்யனேன் வந்தி நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. அதாவது பகவத் விஷயத்துல ஈடுபடாமல் ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டால் பெருமாளிடத்தில் போச்சு சாத்வீக குணம் தான் மேல இருக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் என்பது அடியோடு இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். அதனால சத்துவகுணம் இல்லாமல் நான் இப்படி எல்லாம் தோஷம் பண்ணிருக்கேனே என்று பெருமாளத்தில் சொல்லி சரணாகதி பண்ணி பகவத் கைங்கரியத்தினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவார் உணர்வொன்றில்லா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந் தருதி அண்ணு வெழுதி போயுள்ளேனாய் விளவர சிரித்திட்டேனு. அப்புறம் மழை தெளி மேம்பொருள் அடிமை திரு வானுலா பழுதிலா உழ்கலாத்து பலசது பேரிமாரில் இழிகுலத்தமர்களேறும் எம் அடியாறுகளாகில் பழுதிலா உழுகலாத்து பலசது பேதிமாரில். அதாவது சாஸ்திரங்களும் வேதங்களும் இத்திகாச புராணங்களும் மகான்கள் எல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்காளோ அந்த மார்க்கத்துக்கு போறதுக்குதான் சன்மார்க்கம். இழிகுலத்தமர்களேலும் குலம் என்று சொன்னால் குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் என்று சொன்னார். குலம் தாங்கு சாதி என்று சொன்னால் நாலு வர்ணம் விசேஷமாக சொல்லப்பட்டது. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹா என்று பிராமணோஸ்ய முகமாசீத், பகவானுடைய முகாலாசமாக முகத்திலேந்து பிறந்தவன் என்பதாக பிராமண வர்ணத்தை சொல்ற. பாகூரா ஜன்ய கிருதா, பாகு என்று தோளிலேந்து க்ஷத்ரியர்கள் உண்டானார்கள். ஊரு ததஸ்யத் வைஷ்யஹ, தொடையிலேந்து வைசியர்கள் உண்டானார்கள். பத்யாகும் சூத்ரோ அஜாயதா, நாலாவது வர்ணமான இதுல முகம் என்ன தோல் என்ன தொடை என்ன பாதம் என்ன. ஆனால் நாம் எம்பெருமானிடத்தில் போனா திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலம் கரிஷதி, எம்பெருமானுடைய திருவடியை தானே நாம் எல்லாரும் சேர்க்கிறோம். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே உன் அடிக்கு. அதனால கிரீடம் வசதி இல்லை, புஜம் வசதி இல்லை, உதரமும் வசதி இல்லை, எம்பெருமானுடைய திருவடி தான் உத்கிருஷ்டமானது. உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்பதாக துவமேவ மாதாஜ பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவா என்ன. அதனாலே அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய